தாசரெந்தரே புரந்தர தாசரையா, தாசரெந்தரே புரந்தர தாசரையா. வாசுதேவ கிருஷ்ணன்மா சூசி பூஜி சுவா, தாசரெந்தரே புரந்தர தாசரையா. வாசுதேவ கிருஷ்ணன்மா சூசி பூஜி சுவா, தாசரெந்தரே புரந்தர தாசரையா. வாசுதேவ கிருஷ்ணன் சூசி போஜி சுவா, தாசரெந்தரே புரந்தர தாசரையா.